ஏதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு, வானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசாதா என் வாசல் தாண்டி போனாலே, ஒசாதா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்கு நூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். Everybody wanna know I feel like, I feel like I really wanna be here with you. Is that enough to say that we are made for each other? It's love that is Hosanna true. Hosanna be there when you're calling out my name. Hosanna be there like my whole life has changed. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, and me I'm calling out to you. Hello. Hello. Hello. Yo, Hosanna. சொல்லு போ.